வைரக்கல்லே நானோ மழை பெஞ்ச உப்பு கல்லு ஒன்ன தொடவோ விரல் பாடவோ ஒரு பொருத்தம் எனக்கேது ஆசப்பட்டு பூத்திருக்காளா ஏ ராசாத்தி ராசாத்தி ரங்கோனுக்கு ராசாத்தி ராப்பகல காத்திருக்காளா இது முதல் முதலாய் சிறு சிலுப்பு முதுகு தண்டு குறு குறுப்பு வரோ எனக்கு சொல்வாய் என் அடிமனசில் சுகம் இருக்கு அடிவயத்தில் பயம் இருக்கு அதுக்கு மட்டும் மருந்து சொல்வாயா